Caro faceva ma de ma tu vuoi la faceva a galera. அந்தமிலகாலம் கொண்டு வச்சதாரு இது சொப்ன ஜாலம் பல கல்லோலம் என்னோட முள்ளாகி துள்ளாட்டமா சந்தமுள்ளதானோ உள்ளணிஞ்சதானோ எந்திதுக்கரே ஓர் அஜ்ஞாத விஸ்மய சொர்கிய சங்கீதமா நிமிஷமதோ ஓ ஓ ஓ Chamado oh oh oh oh oh oh Agale.